ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதேத்ராரப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தனலக்ஷ்மணரத்ரார் சம்ப்ராப்த துரியாசிரமம் ஸ்ரீபாசேந்திரகடாட்சசந்திரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்தனவாகதீசயமினம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாத்ஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாபிவான்யாம் கோதாமனன்யசரணசரணம் ப்ரபத்யே. சபாயை நம. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று 6வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்திலிருந்து தொடங்கி 15வது பாசுர பர்யந்தம் தோழிகளை எழுப்புவதாக இந்த திருப்பாவைக்கு சாமான்யமான ஒரு பொருளை பெரியோர்கள் அருளி செய்துள்ளார்கள். அதிலேயே விசேஷமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் சரி, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு வேதத்தினுடைய கருத்துக்களை நாச்சியார் இந்த பாசுரத்திலே எங்கெங்கே காட்டுகிறாள் அப்படின்னு இருக்கும் பொழுதும் சரி, நாமோ சில விஷயங்களை இங்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ பொதுவா வேதத்துல அக்னிக்கு ரெண்டு ரூபங்கள் இருக்கு. ஒன்று கோரமான ரூபம், மற்றொன்று மங்களகரமான ரூபம். ஈசாவாசிய உபநிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அக்னேனய சுபதா ராயே அஸ்மான். இந்த அக்னி இருக்கே, என்னை நல்ல வழியில் அழைத்து கொண்டு போ அப்படின்னு அக்னி அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை இந்த இடத்துல காட்டுறது. அப்போ என்னுடைய பாப கூட்டத்தை நீ போக்குவாயாக அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி வேத வாக்கியத்துல சுஷாச்சமே சுதினம் சமே அப்படின்னு சமக்கத்திலையும் சில விஷயங்களை நாம் எடுத்து சொல்றோம். நல்ல பிராத்த காலம் அப்படின்னு அர்த்தம். சுஷாச்சமே அப்படின்னா நல்ல விடிவு பொழுது, நல்விடிவு அப்படின்னு. சுதினம் சமே நல்ல நாள் அமையட்டும் அப்படின்னு சொல்றான். இப்போ சாயங்கால வேலை என்பது மனுஷால ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆக்கக்கூடிய ஒரு வேலை. ஆனா பிராத்தக்காலம் அப்படின்றது நல்ல பொழுதை உண்டாக்கக்கூடியதான காலம். பாகவதோத்தமர்களை பார்த்து அவர்களிடத்திலே சத்விஷயங்களை கேட்கும்படியான காலம் அந்த காலம். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமாள் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லோர்களை அழைத்துக் கொண்டு எம்பெருமானை சேவித்தல் அப்படின்னு சொன்னார். இதுல பல சாஸ்திரார்த்தங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இவனுடைய ஆகிஞ்சன்யமும் அனன்யகதிகத்துவமும் அழகா ஓரிடத்துல காண்பிக்கின்றான் இந்த பக்தனாக இருக்கக்கூடியவன். பெருமாள் நம்மளை பயப்படாதேன்னு சொல்றான். ஏன்னா சாதுரேவ சமந்தவியா சம்யக் வியவசித்தோஹி ஹிசா அப்படின்னு பகவத்கீதையில 9வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி உத்தமமான வைதிக பிரக்கிரியையை அனுசரித்து நாச்சியார் என்ன பண்றா, இந்த பாசுரத்திலிருந்து தொடங்கி 15வது பாசுர பர்யந்தம் எம்பெருமானுக்கு பிடித்தமான உத்தமமான அதிகாரிகளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படியே இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறாள் நாச்சியார். சாஸ்திரம் பக்தி ஸ்வரூபம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் சில இடங்களில் சொல்றது. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கக்கூடியது பக்தி. அந்த பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னால், பக்தியின் மிகுதியினாலே இங்க உள்ள ஒருத்தி தூங்கி கொண்டு இருக்கிறாள். அந்த பக்தி எப்படி இருக்கு? அனிர்வச்சனீயமான பக்தி. பக்தியினுடைய சொரூபத்தை சொல்லும்பொழுது அனிர்வச்சனீயம் பக்தி ஸ்வரூபம் அப்படின்னு பக்தியினுடைய சொரூபமானது சொல்லப்பட்டிருக்கிறது. எதுலன்னா நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயே கூட அனிர்வச்சனீயம் பக்தி ஸ்வரூபம் அப்படின்னு ஆரம்பித்தவர் பின்னாடி ஜடவத்து பிசாச்சவத்து பாலிசவத்து அப்படின்னா இந்த பக்தியானது சில பேரை பைத்தியம் போல ஆக்கிடும், சில பேரை கண்டபடி பிதற்ற வைக்கும், சில பேரை ஜடம் மாதிரி உட்கார வைக்கும், சில பேரை குழந்தைத்தனமாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க உள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணும் பக்தியின் மிகுதியினால முழுவதுமாக கண்ணன் மீது மோகம் கொண்டவளாகவே இருக்கான். ஆழ்வார் சொல்றார், பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயனே எவர்க்கும் அப்படின்னு பெருமாள் திருமொழியில ஒரு பாசுரம் வருது. அப்படி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எம்பெருமானுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணுவதே பரமபுருஷார்த்தம் என்று எண்ணி அவனை பற்றி சர்வதா சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வேதத்தில் சொல்லப்பட்ட விகிதமான கர்மாக்களை அனுஷ்டிக்கக்கூடியதான அந்த பெண், அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. புல்லின் வாய் கீண்டா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரம். சுபர்ணோ திகருத்மான் அப்படின்னு வேத வாக்கியமே இருக்கு. இப்போ கருத்மானை பற்றி சொல்லக்கூடியதான பாசுரம். இப்போ காயத்ரி மந்திரத்தை நேத்திரமாக உடையவன் கருத்மான் அப்படின்னு வேத வாக்கியம். இப்போ லோகத்தில் காயத்ரியை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாசுரத்திலையும் பார்த்தால் காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளும் சொல்லப்படுகின்றன. பகவத்கீதையிலையும் பல இடங்களில் நம்முடைய அனுஷ்டானத்தை பற்றி சொல்லும் பொழுதும் பாஷ்யகாரர் சில இடங்களில் சில விஷயங்களில் உணர்த்தி இருக்கிறார். பிரஹசன் இவ பாரத பரிகாச வாக்கியம் வதன் இவ அப்படின்னு சொன்னார். பரிகாச வாக்கியம் பேசுவது போல சிரித்துக்கொண்டே சொன்னான் பெருமாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில கூட. எப்படி எல்லா விஷயத்தையும் வேதோக்த பூர்வகமாக செய்ய வேண்டும், ஏன்னா சர்வோபனிஷதாம் காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லா உபனிஷத்தும் பசுக்கள் போல, பசுக்களிடத்தில் பாலை கறக்கக்கூடியவன் சாட்சாத் கோபால நந்தனா இருக்கக்கூடிய கண்ணபெருமான். கண்ணுக்குட்டி யாரா அப்படின்னா அர்ஜுனன்தான் கண்ணுக்குட்டி. அதே மாதிரி எம்பெருமானாலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கேட்கக்கூடியவர்கள் கன்றுக்குட்டியாக இருந்து பாலை பருகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். துக்தம் ஹி கீதாமிருத்தம் பகத்து, துக்தம் எதுனா சாட்சாத் கீதாமிருத்தம் தான் துக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. பால் தான் கீதாமிருத்தம், பகவத்கீதை தான் பால் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில், புல்லறையன் கோயில் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இப்போ கோவில்னா சரீரம்னு ஒரு அர்த்தம், ஏன்னா ஜெகத் சர்வம் சரீரம் தே அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம் இருக்கு. எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடியது இந்த ஜெகத்து. நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் சுவாமி தேசிகனே இதை தெரிவிக்கிறார். இந்த பெருமாள் ஆத்மாவாகவும் இந்த ஜகத்து அவனுக்கு சரீரமாகவும் இருக்கின்றது என்பதை சாதிக்கின்றார். இப்போ சரீரம் கள்ளச்சகட கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம் அப்படின்னா சரீரத்தை சொல்லக்கூடியது. எப்படி? ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரத்தமேவது புத்தியும் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச அப்படின்றது கட்டோபனிஷத் வாக்கியத்தில் சொல்லப்பட்டது. கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம், ஆத்மா என்பது ரதி, சரீரம் என்பது ரத்தம், ரத்தத்தில் இருக்கக்கூடியவன் ரதி, இந்திரியங்கள் தான் குதிரைகள், மனம்தான் கடிவாளம், புத்தி தான் சாரதி. அதாவது இப்படி அர்த்தம் சொல்லணும், புத்தியாக இருக்கக்கூடிய சாரதி மனசா இருக்கக்கூடிய கடிவாளத்தை போட்டு இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய குதிரைகளை பிடித்து இழுத்து சரியான வழியில அந்த வண்டியை செலுத்தலைன்னா சரீரமாக சொல்லக்கூடிய ரத்தமானது நிலை குலைந்து போகும். அப்போ சரீரம் நிலை குலைந்தால் ஆத்மாவும் தரிகட்டு போகும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொன்னார் நாச்சியார். இந்த இடத்துல உயர்ந்த தத்துவங்கள் இல்லையா, ஆழ்வார்கள் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்கள், அதே மாதிரி நாம ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அப்படின்றா போல, எப்பொழுது நம்முடைய சரீரம் ஸ்வஸ்தமாக இருக்கின்றதோ அப்பொழுதே சரீரத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்படும், அப்பொழுது எம்பெருமானை சர்வதா நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக காற்றால் நமக்கு. ஸ்ரீபாஷ்யத்திலும் பார்த்தீங்கன்னா சரீரத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது விலக்ஷணத்வாதிகரணத்தில் பிரம்மசூத்திரத்தில் விலக்ஷணத்வாதிகரணத்தில் நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்ற சூத்திரத்துக்கு சரீரத்தை பற்றி விசாரம் வரும்பொழுது அபீதவ் தத்வத் பிரசங்கா ரசமஞ்சசம் அப்படின்ற சூத்திரத்தில் சில பூர்வபக்ஷங்களை கேட்டுக்கொண்டு நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்த சூத்திரத்தில் பாஷ்யக்காரர் சரீர லட்சணமானது மிக அழகாக பாஷ்யக்காரராலே சொல்லப்படுகிறது. அந்த சரீர லட்சணம் எல்லாவற்றையும் நாச்சியார் இந்த பாசுரத்தில் காட்டுறார். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, இது மாதிரியான வரிகளின் மூலமாக சரீரத்தின் சரீர லட்சணத்தை சொல்லி எப்படிப்பட்ட சரீரம், அந்த சரீரத்தை கொண்டு எப்படி எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வது அப்படின்னு, நித்தியகர்மானுஷ்டான பிரகாரங்கள் எல்லாவற்றையும் எப்படி பண்ணுவது என்பதை எல்லாத்தையும் நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறார். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.